வாழ்க்கை நிற்கின்ற பருவம் இதை கதையாக சொல்லுது உன் காதல் உருவம் கரும்பாகி நிற்கின்ற பருவம் இதை கதையாக சொல்லுது உன் காதல் உருவம் கரும்பாகி நிற்கின்ற பருவம் விழிகளும் குமுதம் அதிலே நீ தருகின்றாய் பருவாத அமுதம் அழகான மொழி பேசும் விழிகளும் குமுதம் அதிலே நீ தருகின்றாய் பருவாத அமுதம் பருவம் இதை கதையாக சொல்லது உன் காதல் உருவம் கரும்பாக இனிக்கின்ற பருவம் கடமையும் காதலும் உடைய பெண்மானே துணையாக அடைந்ததால் நான் பாக்கியவானே கடமையும் காதலும் உடைய பெண்மானே துணையாக அடைந்ததால் நான் பாக்கியவானே கருங்காக இனி தின்ற பருவம்